இதயம் துடித்திருக்க வாய்ப்பில்லை நீ இல்லாமல் என் இதழ்கள் சிரித்திருக்க வாய்ப்பில்லை நீ இல்லாமல் என் இரவும் உறங்கிருக்க வாய்ப்பில்லை நீ இல்லாமல் என் உலகம் விடிந்திருக்க வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை Godfather கண்மணியே Godfather கண்மணியே Godfather கண்மணியே என் உலகின் அந்தாதியே Godfather கண்மணியே Godfather கண்மணியே Godfather கண்மணியே என் உயிரில் நீ பாதியே காதல் தொடங்கிருக்க வாய்ப்பில்லை நீ இல்லாமல் என் கவிதை திறந்திருக்க வாய்ப்பில்லை நீ இல்லாமல் என் கவலை மறந்திருக்க வாய்ப்பில்லை நீ இல்லாமல் என் மொழியில் தமிழ் இருக்க வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை காட்ஃபாதர் கண்மணியே Godfather kanmaniye Godfather kanmaniye en ulagin andariye Godfather kanmaniye Godfather kanmaniye Godfather kanmaniye en uyirili paadiye செல்லமாவா உன்னை சுற்றிதான் வாழ்க்கையும் செல்லுமா மூலிகை பூவே என் மூச்சின மூழ்கிய தீவே உன் அன்பினில் நானே கண்கள் விழிக்கையிலே நான் கடவுளைத்தான் பார்த்தேனா நீ முன்பு நடக்கையிலே மெதித்தேனா காட்ஃபாதர் கண்மணியே காட்ஃபாதர் கண்மணியே காட்ஃபாதர் கண்மணி